தாத்தா, சத்தியமானவா ஹரிஹரனின் புத்திரா, சாஸ்வதமானவா ஸ்ரீ தர்ம சாஸ்தா, சத்தியமானவா ஹரிஹரனின் புத்திரா, நித்தியமானவா பூரணமானவா, பொன்னம்பலத்தவா என் மனமானவா, கன்னி மூல கணபதியின் சோதரனே ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே உமக்கு நமஸ்காரம். கன்னி மாறும் சுவாமி மாறும் மயப்ப மாறும் கைதொழுதும் தூபம் பல காட்டி அருள் தர வேண்டும். சுவாமி என்றால் யாருங்க, சாஸ்தாவும் யாருங்க, ஐயனாரும் யாருங்க, ஐயப்பனும் யாருங்க, சாஸ்வதமானவா ஸ்ரீ தர்ம சாஸ்தா, சத்தியமானவா ஹரிஹரனின் புத்திரா, சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், அக்னி சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், அகாய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், அகோர சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், ஆரிய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், உக்ர சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், கண சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், கல்ப சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், கல்யாண சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், குப்த சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், கோர சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், ஞான சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், சத்ரு சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், ஸ்ரீ சாஸ்தாவுக்கு நமஸ்காரம்.